கண்ணி மனசோட என்ன பின்னி முடிவோட சுகமாச்சே. ஐயோ ஐயோ இது மந்திரமா தந்திரமா சுந்தரியே சொல்லு சொல்லு. கண்ணி மனசோட என்ன பின்னி முடிவோட சுகமாச்சே. ஐயோ ஐயோ கோலம் வரும் என்று இருந்தேனே, கோலம் நீயும் புள்ளி வச்சு தள்ளி போறாயே. ஆடி வந்தா காத்து வரும் என்று அறிவேனே, காத்தே நீயும் ஆடி போக கண்ணு வச்சாயே. முன்னால நீ வந்தாலே கண்டு விளக்கு, கீழ் வந்துடுதே தன்னாலே மீச முறுக்கு. உன்னை கண்டதுமே சக்கரமா சுத்திடுதே. பச்சை தண்ணி வெதானே மரமாச்சு. ஐயோ ஐயோ போல ஒரு மாறி போனதென்ன நீயும் என்ன கண்ட பின்னாரே. பூமி பந்து கூட பந்து போல தசை மாறி போவதென்ன இப்ப நீயும் சொன்ன சொல்லாரே. பக்கத்துல நீ வந்தா பத்தும் நெருப்பு, ஏ பத்த மடப்பாய் வாங்க சொல்லி அனுப்பு. வச்ச கண்ணி மனசோட என்ன பின்னி முடி போட சொகமாச்சே. ஐயோ ஐயோ இது மந்திரமா தந்திரமா சுந்தரியே சொல்லு சொல்லு.